சந்தனமே உன்ன தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே தூரப்பட்டு கலங்கிடாம நடந்திடாம ஆசைப்பட்டு அணக்கதேனும் மகராசனே முன்ன பின்ன அறிஞ்சதில்ல முறையாக தெரிஞ்சதில்ல சின்ன சின்ன தவறனியும் பொறுத்தாக வேணுமே சோனி ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே தானா வந்த சந்தனமே உன்ன தழுவ தினம் சம்மதமே தழுவ தினம் சம்மதமே கண்ணனுக்கு காதல் திருந்து தர வேணுமே தொட்டு தொட்டு சுகமும் கூட சதியோடு கலந்து பாட விட்டு விட்டு விலகி ஓட முடியாம போகுமே கொத்து மல்லி கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட புதுதாகம் தோணுமே இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே வந்த சந்தனமே உன்ன தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே